சிவனினும் இன்பமும் சக்தியாம் அன்பும் சேர்ந்து கலந்த முகம் பிரணவ ஓம் வடிவம் துதிக்கையால் உணர்த்தும் அருள்மயம் விநாயகம் சிவனினும் இன்பமும் சக்தியாம் அன்பும் சேர்ந்து கலந்த முகம் பிரணவ ஓம் வடிவம் துதிக்கையால் உணர்த்தும் அருள்மயம் விநாயகம் அமுத கலையாம் வரம்பில் ஆனந்தம் பிறை நிலா யாழ் உணர்த்தும் அருள்மயம் விநாயகம் குழந்தையின் குறுங்கால் பூத வயிறு விலங்கின் பெருவதனம் கூறுங்கால் பூத வயிறு இலங்கின் பெருவதனம் தேவனின் கரங்கள் கூடிய மேனி யாவும் தானின் தேவனின் கரங்கள் கூடிய மேனி யாவும் தானின் சிவனினும் இன்பமும் சேர்ந்து கலந்த முகம் பிரணவ ஓம் வடிவம் துதிக்கையாள் உணர்த்தும் அருள்மயம் விநாயகம் சிவனினும் இன்பமும் சக்தியாம் அன்பும் சேர்ந்து கலந்த முகம் பிரணவ ஓம் வடிவம் துதிக்கையாள் உணர்த்தும்